கண்ணால கல்ல வீசுற என்னுள்ள வீடு கட்டுற ஏதேதோ பேசி போகுற நெஞ்சில் ஏசி போடுற உன்னால நீயும் போகிற என்னால மனசை இழுக்கிற என்ன பார்க்கும் முன்னால என் மேல லாரி ஏத்துற இப்படி எப்படி பார்க்கிற கண்ணில மாட்ட வச்ச மனச அடி உள்ளார் வந்து ஏதோ ஒண்ணு கெடுத்துடுச்சே மனச ஏன் கத்திரி வெயிலே என்னோட காதுல பேச வச்ச கொலுச நாமும் தானாலு இப்படி இல்ல நினைக்க வச்ச பழச கண்ணால கல்ல வீசுற என்னுள்ள வீடு கட்ட பேசி போகிற என் நெஞ்சில் ஏசி போடுற உன்னால நீயும் போகிற என்னால மனசை இழுக்கிற என்னான்னு பார்க்கும் முன்னால என் மேல லாரி ஏத்துற சொல்லி எங்க வைக்கிறிய எட்டு புள்ளி கோலமாறிய புள்ளியாட்டம் என்ன அதுல பூட்டி வைக்கிறிய கொஞ்ச நாள தூக்கம் இல்ல என்ன என்ன செஞ்ச புள்ள செஞ்சு வச்ச புள்ள யாரானே நடி உன்னால ஒன்ன நினைச்சா உச்சந்தலதான் இப்படி எப்படி பார்க்கிற கண்ணில மாட்ட வச்ச மனச அடி உள்ளார் வந்து ஏதோ ஒண்ணு கெடுத்துடுச்சே மனச என் கத்திரி வெயிலே என்னோட காதுல பேச வச்ச கொலுச நாமும் தானாலு இப்படி இல்ல நினைக்க வச்ச பழச